வேகாசேது ஸ்தோத்திரம். திருவெக்கா என்ற திவ்ய தேசத்தில் துயிலமர்ந்த வேந்தனுக்கு வேகாசேது என்று திருநாமம். முன்பொருகால் சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் நான்முகன் அஸ்வமேத யாகம் செய்ய முற்பட்டான். அவனிடம் ஊழல் கொண்ட சரஸ்வதி யாகத்தில் பங்கு கொள்ள மறுத்து மட்டுமல்லாமல் யாகத்தை அழிக்க பெரு வெள்ளமாயும் பெருகி வந்தாள். அப்போது வெள்ளத்தின் குறுக்கே எம்பெருமான் அணையாக கிடந்து ரட்சித்தார் என்பது பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள வரலாறு. அதன் காரணமாக இவ்வெம்பெருமான் வேகாசேது எனப் பெயர் பெற்றான். திருமயிகைப்பிரான் திருவெக்காவில் வெகுகாலம் வாழ்ந்து வந்தார். கணிகண்ணன் என்ற சீடன் ஆழ்வாருக்கு பணிவிடை செய்து வந்தான். அவ்வூரின் அரசன் கணிகண்ணனை நாட்டை விட்டு வெளியேற கட்டளையிட்டான். செய்தி அறிந்த மைகைப்பிரான் திருவெக்காவில் எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்ய அவ்வெம்பெருமானும் பைனாகப்பாயை சுருட்டிக் கொண்டு ஆழ்வாரோடும் கணிகண்ணனோடும் ஊரை விட்டு அகன்றான். பின்பு அரசன் அபதாரக்ஷாபனம் பண்ணிக்கொள்ள அவனுக்கு இறங்கி கணிகண்ணனும் ஆழ்வாரும் எம்பெருமானும் திரும்பினர். பக்தபராதீனனான எம்பெருமான் தன் அடியார் சொற்படி நடந்ததால் யசோக்தகாரி என்றும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்றும் பெயர் பெற்றான். இவ்விரண்டு விற்த்தாந்தங்களும் இந்த ஸ்தோத்திரத்தில் கூறப்படுகின்றன. சம்சாரக் கடலை கடக்க எம்பெருமான் ஒருவனே உபாயம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம். ஏஷ சேதுகு என்று உபனிஷத்தும் புனைவன் பிறவிக்கடல் நீந்து வார்க்கே என்று நம்மாழ்வாரும் உறுதிப்படுத்திய அர்த்தம் இது. பிரமன் தேவப்பெருமாளை சாட்சாத்கரிக்க யாகம் செய்தபோது அதற்கு வந்த தடையை போக்க வேகாசேதுவாக அவதரித்தவனும் அவனே. இதனை முதல் ஸ்லோகத்தில் ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்திசைலேச்சு திருஷ்யத்தை உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா என்று காட்டுகிறார். வெக்காவில் எம்பெருமான் ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்தவனாகையாலே அவன் விஷயமான இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பவர்களுக்கும் அவன் சொன்ன வண்ணம் செய்வான் என்று பலஸ்ருதி ரசகனமாக உள்ளது.